கனவுக்குள் பிழையில்லையே. பொதுவாக காதல் சொல்லாமல் போகும். போய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை. சொன்னால் போய் போய் தானே. போய் சொல்ல இந்த வயசுக்கு தெரியவில்லை. சொன்னால் யாரிடத்தில் நான் சென்று நியாயம் சொல்ல. திட்டமிட்டே நாம் செய்த குற்றம் இல்ல. போராட களம் இல்லையே. எங்கே எப்போ நான் தொலைந்தேனோ தெரியாதே. இப்போ அங்கே இனி நான் போக முடியாது. தேவை மட்டும் உன் உறவென்று மனம் சொல்லுது. நான் இன்றும் தாங்கிக் கொள்ள. உண்மையிலே என் நெஞ்சில் தெம்பு இல்லை. எப்படி நான் உன் முன்னே வந்து சொல்ல. என் உள்ளம் தடுமாறுதே. கண்களினால் நாம் கடிதங்கள் போடாமல், காதல் என்று நாம் கவிதைகள் பாடாமல், கையொப்பமாய் நம்மை தாங்கும் மரம் சொல்லுமே. சொல்ல இந்த மனசுக்கு தே